శివాతరంగ పరకాల మునిత్రయాప్త లక్ష్మాప్త రక్షణ గదిద్వైరాగమాంతం ఆచార్య భక్తి పరిపూత మార్గశీలం గోపాల దేశిక మునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురుకరుణావాప్త రక్రాంగ వాక్యం వైరాగ్యాచారవార్ధవర్ణ పదముకే లక్ష్మణేన సపారం శ్రీవాగీశాస్త్రతవ్యం షడరిపు గదిరాద్వేద శూటార్యమూర్తిం నూత్రం శ్రీరంగనాథం కలిమదన గురుం బ్రహ్మతంత్రం శ్రయామః నవ్య శ్రీరంగనాథాద్యానధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణమ్రమనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథాద్య కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది ప్రాయ ప్రపదనే పుంసాన్ పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తం మాం అభయముద్రితః ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకీ నిర్వాహకోరకితనేమ కటాక్షలీలాం శ్రీరంగ హర్మ్యదళ మంగళదీపరేతాం శ్రీరంగరాజమహిషీం శ్రియమాశ్రయామః గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాగమధీమహే వృణీమహే చతుర్ద్రాద్యో దంపతీ జగదాంబతీ గురుభ్యస్తద్గురుభ్యశ్చ నమో వాగమధీమహే వృణీమహే చతుర్ద్రాద్యో దంపతీ జగదాంబతీ ప్రాయ ప్రవదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అభయముద్రిత ధ్రువమతిగతిభేదాత్ దీకర్మ భక్తిరహితస్య కథాప్యశక్త్యా రంగేశ భావ కలుష ప్రణతి దయోక్తే మన్యే బలం ప్రబల దుష్కృతశాలినో మే తున్మూల దేశిక కటాక్ష నిపాదమాధ్యం 20వ శ్లోకం న్యాస తిలకత్తుల. ఎతపూర్వం சுவாமி இந்த எம்பருவான அடைவதற்கு சாஸ்திரங்கள்ல சொல்லற்கப்படிதான உபாயங்கள் ரெண்டு, ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. இந்த பக்தி பிரபத்திகளை கொண்டு இதுகளுக்குள்ள இந்த உபாயங்களுடையதான சிறப்புகள், இந்த உபாயங்கள்ல ரெண்டு உபாயத்துக்கு இருக்கக்கூடியதான தனிச்சிறப்பு, இந்த உபாயத்துக்குள்ள வச்சிருந்து சுகரமா சகத் கர்த்தவியமா இருக்கக்கூடியதான பிரபத்தி, இந்த பிரபத்தியானது சகல பலப்பிரதமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சாதிச்சுண்டு இந்த பிரபத்தி எப்படி பலிக்கிறது அப்படிங்கறத கீழ் ஸ்லோகங்கள் எல்லாம் சாதிச்சுன்னு வந்த 18வது ஸ்லோகத்துல துருவம் அதிகிருதி பேதா கர்மவத் ரங்கசாயின் பலதி பலம் அநேகம் தொற்பதே பக்தி ரேகா. உன்னுடைய திருவடிகள்ல இருக்கக்கூடியதான பக்தி அநேக பலன்களை கொடுக்கறதோ இல்லையோ, அது மாதிரி சரணவார சரண வரணவாணி சர்வஹேது ததாசௌ அசௌ சரண வரணமாணி வாணி. இந்த சரணாகதின்னு சொல்லக்கூடியதான இந்த உபாயம் இருக்க, இந்த பக்தி யோகத்தினால என்னென்ன பலன்கள் சாதிக்கிறோமோ அத்தனை பலன்களையும் அது கொடுக்கறது. ஆனா இது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கிருபண பஜன நிஷ்டா புத்தி தௌர்பல்ய காஷ்டா. கிருபண பஜன நிஷ்டா, யாருக்கு பக்தி யோகத்துல அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் சரணமா இருக்கக்கூடியதான ஒரு உபாயம். நரஸ்த புத்தி தௌர்பல்யா உபாயாந்தர மிஷியதே அப்படிங்கறதான லட்சுமி தந்திரத்தை கொண்டு இதுல உபாயாந்தரம்னு சொல்லக்கூடிய பக்தியை பண்ணக்கூடாது, சொரூப விரோதம். ஏன்னா அதுல நரச புத்தி தௌர்பல்யா உபாயாந்தரம் இஷ்யதேன்னு யாருக்கு புத்தி தௌர்பல்யம் இருக்கோ அவாதான் உபாயாந்தரத்தை பண்ணணும்னு லட்சுமி தந்திர வச்சனம் இருக்குதுன்னு ஏகதேசியால் இந்த உபாயத்தை பத்தி உபாயத்தினுடைய சொரு பிரபாவத்தை கழிக்க பார்த்தா. இதெல்லாம் பிரபாவ ரக்ஷா அதிகாரத்துல சுவாமி இதெல்லாம் காமிச்சது வர, இந்த பிரபத்தியினுடைய பிரபாவம் இந்த பக்தி யோகத்துக்கும் இந்த உபாயத்தும் உண்டுங்கிறதெல்லாம் சாதிச்சுன்னு வந்தார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நரச புத்தி தௌர்பல்யாத்தான் அசக்கியாத்து அப்படிங்கிற அனுவாத பட்சத்துல எடுத்துக்கிறவே தவிர இந்த பக்தி யோகம் பண்றவன் புத்தி தௌர்பல்யம் இருக்கிறவன் அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படின்னா சாஸ்திரம் விரோதிக்கும் அப்படிங்கறத 18வது ஸ்லோகத்துல காமிச்சா. இந்த பிரபத்தியினுடைய பெருமைகளை கர்த்தவ்யம் சகதேவஹந்த கலுஷம் சர்வம் ததோ நஷ்யதி ப்ரஹ்மேசாதி சுதுர்லபம் பதமபி பிராப்யம் மயா த்ராகிதி விஸ்வாச பிரதிபந்தி சிந்தனமிதம் பர்யஸ்யதி ந்யஸ்யதாம் கங்காதீசரமாபதித்வ சுபகம் நாராயணத்வம் தவா. இந்த பிரபத்துக்கு முக்கியமான ஒரு அங்கம்னு பார்த்தா இந்த விஸ்வாசம், மகாவிஸ்வாசம். அந்த மகாவிஸ்வாசத்தினுடைய மான்யம், விஸ்வாசத்தினுடைய குறைச்சலுக்கு நிறைய இடம் இருக்கு இங்கே. அப்படின்னா நான் பண்ணக்கூடிய உபாயமும் சுத்தர்த்தவியமான உபாயம், இந்த பக்தி யோகத்தினால சாதிக்கக்கூடியதான மோட்சம், அந்த பக்தி யோகமும் அசகிருதா பண்ண வேண்டியதா இருக்கு. அது மாத்திரமில்ல, திரைவந்திகா அதிகாரமா இருக்கு பக்தி யோகம், இது சர்வாதிகாரம்னு சொல்ற. அந்தன ரஞ்சிகர் எல்லையிலிருந்த அனைத்துலகம் நொந்தவரே முதலாகன்னு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டுங்கிற சத்தத்தனுஷ்டானம்னு சொல்ற. இது பிராரப்தத்தையும் பிராரப்த கண்டங்களையும் போக்குறதுக்கு பக்தியை விட இதுக்கு சக்தி இருக்குன்னு சொல்ற. அப்ப இவ்வளவு இருக்குங்கிறச்ச இந்த பிரபத்தி அல்பகால கிருத்தியமா இருக்க இது இவ்வளவு பலனை சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விசுவாச மானியம், ஒரு சந்தேகம் ஏற்படும். அதுக்காக பதில் சொல்ற சுவாமி, அந்த சந்தேகத்துக்கு எல்லாம் இடம் இல்ல. ஏன்னா நாம் பண்ணக்கூடிய உபாயத்தை பரிகிரகித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா சாட்சாத் பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியார். இவா ரெண்டு பேருடையதான ஹிருதயம் என்ன அப்படின்னா, மாதா தேவி துவசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதஸ்வோகம் ஜனனிவையோ ஏகலட்சியம் ஜயாயாக அப்படின்னு ஸ்ரீஸ்துதியில இவா ரெண்டு பேருடைய ஒரே லட்சியம் நமக்கு அனுகிரகம் பண்றது அப்படிங்கிறது. அப்படி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே பெரிய கோவில்ல சன்னதி பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு அந்த அந்த அந்த மிசுனம், அந்த துவந்தம் இருக்கிறது நமக்காக அப்படிங்கிறச்ச. நமக்கு இது இல்ல, அது இல்ல, பக்தி தௌர்பல்யம் இருக்கு, புத்தியில இது இல்ல, தீகர்ம பக்தி ரகிதா, ஞான யோகம் இல்ல, கர்ம யோகம் இல்ல, பக்தி யோகம் இல்லனால இவனுக்கு நாம் போய் அனுகிரகம் பண்றதான்னு நினைக்க மாட்டார்கள். இந்த புள்ள வந்ததேன்னு சந்தோஷப்படுவார்கள். அதனால ரங்கேஷ பாவகலுஷ பிரணதி பயோக்தே, பாவகாலுஷ்யம் புத்தியிலையும் நல்ல புத்தி இல்ல, புத்தியில காலுஷ்யம் இருக்கு, ஆனா சொன்னதும் துவயம். அதனால கேவல துவயோக்தி, அர்த்தானுசந்தானம் இல்ல, அந்த துவயத்துல இருக்கக்கூடிய நிஷ்ட ஏற்படல. ஆனா கேவல துவயத்தை சொன்னாலும் கூட அது பலிதமாது. ஏன் அப்படின்னா, இதுக்குதான் காமிச்சார். இந்த சாமந்தகுமாரன் ஒரு ராஜகுமாரன் தாதிமார் பழக்க வைத்த பாசுரத்தை சொந்து அப்படின்னு காமிச்சார். ஒரு தாதிமார்கள் ராஜாக்கள் ராஜகுமாரனை வளர்த்துறதுக்கு நிறைய தாதிமார்கள் இருப்பார். அவர்கள் ராஜாட்ட எப்படி பேசணுங்கிறத குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பான். அந்த குழந்தை அனக்ஷர ரசமா போய் கேட்கும், அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா கேட்கற ராஜாவுக்கு தெரியும் இல்லையோ, அதனால அவன் அனுகிரகம் பண்றான், அந்த குழந்தை கேட்டதை கொடுக்குறான். அது மாதிரி கிளிப்புள்ள எப்படி பேசுறதோ, நாம பேசுறத போய் பேசுறது, அது மாதிரி நாம் ஆச்சாரியால் நம்ம காட்டி கொடுக்க நாம் பேசுறோம். மண்யே பலம் பிரபல, அதுக்கு மேல விஸ்வாச பிரதிபந்த பிரதிபந்தி சிந்தனமிதம் பர்யசியதிநியஸ்யதாம் நெசியதாம். ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணக்கூடியவர்கள் எதனால பண்றார்கள், ரங்காதீஷ ரமாபதி சுபகம் நாராயணத்துவம் தவா. ஏ ரங்காதீஷ சிவரங்கநாதனே, ரமாபதித்த சுபகம், பெரிய பிராட்டியாருக்கு வக்ஷஸ்தலத்துல அலங்காரப்பிராயமா தேவர் என்ன எழுந்துள்ளது, பெரிய பிராட்டியாருடைய வக்ஷஸ்தலத்துல மாமலரான் தளத்துள்ளான்னு அராழ்வர். அப்ப மனத்துள்ளான் மாகடலான் மாமலரால் தளத்துள்ளான்னு காமிச்சார. இவரு பெரிய பிராட்டியாரோட வக்ஷஸ்தலத்துக்கு அலங்காரமா இருக்க ஸ்ரீ சனாபரணம் தேஜா சீரங்கேசயமாசையே அப்படின்னு பலாசரப்பட்டவரும் காமிச்சார். பெரிய பிராட்டி தேவரையர் வக்ஷஸ்தலத்துக்கு ஆபரணமா இருக்கா. இப்படி அந்யோன்யம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு மிதுனம் இருக்க, அந்யோன்யம் உங்களுடையதான பரஸ்பரமா இந்த ஜனங்களுடைய விஷயத்துல ஹிதமே பண்றதுக்கு அந்த ஒரு தைரியத்தை பத்தி தேவரையர் நாராயணனா இருக்கிறதுனால, நாராயணத்தும் தேவரையருக்கு இருக்கு, நாராயணத்தும்னா நார கூட்டங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சுவாவம், நாராகா அயனம் எஸ்யங்கிறதான விக்கிரகத்தை வச்சுட்டு பேசுறார். இந்த நாராயணத்துமே நாங்கள் துயம் சொல்லுவதற்கு காரணமா இருக்கு, எங்களுக்கு சுலபனா தேவரையரும் பிராட்டியும் இருக்கே, அதனால எங்களுக்கு இந்த உபாயத்தை முடிக்க தலைக்கட்ட முடிகிறது அப்படின்னு காமிக்கிறார். விஸ்வாச பிரதிபந்தி சிந்தனமிதம் பரியசதி நியசியதா ரங்காதீஷ ரமாபதித்த சுபகம் நாராயணத்துவம் தவ. தவ உனக்கு தேவரையருக்கு பிராட்டியோடு இருக்கிறபடியினாலே பரத்துவமும் இருக்கு. அக்ஷத்தல்யாம் துளசி கௌஸ்துப வைஜயந்தி சர்வே சுத்தம் கதையதி ரங்கதாம்னா ததாஸ்தான் பராசரப்பட்ட ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல அக்ஷஸ்தலத்துல கமலா துளசி வைஜெயந்தி எல்லாம் இருக்கு, பெரியபிராட்டியார்லாம் இருக்காளே, இது நாராயணன் தான் பரன்னு காமிக்கிறது. எவனுடைய அக்ஷஸ்தலத்துல பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் பண்றாரோ அவன் தான் பரத்வம். அப்ப நாராகா நாராயணம் அயனம் நித்தியம், எல்லாராலையும் அடையப்படுபவனும் அவன் தான் இருக்கான் அப்படின்னு நாராயணத்தன் சொல்றது. அதே எம்பெருமான் பிராட்டியோட வந்து என்னுடைய வக்ஷஸ்தலத்துல வாசம் பண்றான் ஒல்லியர். அதனால நாராகா அயனம் எஸ்ய, இப்ப நாராயண சப்தத்தில் சொல்லப்பட்டதான பரத்த சௌலபியங்கள் பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டியாருக்கும் இருக்குன்னு காண்கிறது. ரங்காதீஷ ரமாபதித்த சுபகம் நாராயணத்துவம் தவ அப்படிங்கறதான 19வது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல 20வது ஸ்லோகம் பிரவர்த்தம் ஆறுது. இதுல தீகர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்யசக்தியா ரங்கேஷ பாப கலுஷ பிரணதி துவயோக்தேகே மன்னே பிரபலம் பிரபலம் பிரபல துஷ்கிருத சாலினோமே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்தியம். சரி, இந்த உபாயம் பண்ணி ரங்காபதித்த சுபகம், ரங்காதீஷ ரமாபதித்த சுபகம்னு உனக்கு சொல்ல தெரிஞ்சுதே, இதுக்கு எங்க யாரு கொடுத்தா? தீகர்ம பக்தி ரகிதான்னு சொன்னீரே, உமக்கு இந்த ஞான விசேஷம் இருக்கே, இது எப்படி வந்தது, இதுக்கு என்ன அடி அப்படின்னு சர்வேஸ்வரன் கேட்கறதாக நினைச்சுட்டு பதில் சொல்ற. நான் எப்படிப்பட்டவனா இருக்கான், தன்னுடைய நைச்சான சந்தானத்தை சொன்ன. தீகர்ம பக்தி ரகிதஸ்ய தி அப்படின்னா ஞான யோகம், தீனா புத்தி, தீனா ஞான யோகம், அதுக்கு மேல கர்ம அப்படிங்கறது கர்மயோகம், பக்தி அப்படிங்கறதுனாலே பக்தி யோகம். இப்ப இந்த உபாயங்களை பண்ணக்கூடிய பூர்த்தி எனக்கு இருக்கோ, ஞான யோகம் இருக்கோ, பக்தி யோகம் இருக்கோ, இல்ல கர்மயோகம் தான் பண்ணிருக்கேனோ அப்படின்னா ஒண்ணும் இல்லைன்ட்டு. தி கர்ம பக்தி ரஹிதஸ்ய, சரி இன்னைக்கு இல்ல, என்னைக்கோ ஒரு காலத்துல இருந்தது, அதனால கொடுத்தேன், இடபரதற்கு இருந்தா போல பூர்வ ஜென்மத்துல இருந்தது, அடுத்த ஜென்மத்திலயும் பக்தி யோகம் பண்றதுக்கு கொடுத்ததோ இல்லையோ, கிடைச்சதோ இல்லையோ, அப்படிதான் இருக்கும்னு கேட்டா, கதாபி ஒரு நாள் இதெல்லாம் ஏற்பட்டதே இல்லை. ஞான யோகம் கர்மயோகம் பக்தி யோகம்னா ஒரு லெவலேஷன் கூட ஒரு நாள் ஏற்பட்டது இல்லை. கதாபி அசக்தியா, எனக்கோ அசக்தி, அது மாத்திரம் இல்ல, ரங்கேஷ பாவ கலுஷா, ஹே ரங்கநாதா ஸ்ரீரங்கேஷ ரங்கநாதா, பாவ கலுஷா, பாவத்திலையும் எனக்கு பூர்ணமான விசுவாசம் இல்லை, காலுஷ்யம் இருக்கு, பொய்யா சொல்றேன் லோகத்தில். அழுவா சொன்னார், கையா சக்கரத்தன் கருவாணிக்கமே என்னன்னு, பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி, மெய்யே பட்டொழிந்தேன் விதிவாய் கின்னு காப்பாரார், ஐயோ கண்ணவிரான் அறையோ இனி போனாலே, பொய்யே கைது சொல்லி மெய்யே பட்டழிந்தேன்னு காமிச்ச. இப்படி லோகம் எல்லாம் லோக படங்க என்ன கொண்டாடணும்னு அசிரதயமா சொல்றேன். எனக்கு அந்த கலுஷம் கலுஷ பாவ கலுஷம் அப்படின்னு புத்தியில காலுஷ்யம், எனக்கு ஒன்னிடத்துல பக்தியில காலுஷ்யம், எனக்கு பூர்ணமான விசுவாசமோ பூர்ணமான பக்தியோ ஒன்னிடத்துல இல்ல, இருந்தாலும் எல்லாரும் சொல்றாளேன்னு நானும் சொல்லி வச்சேன். அப்படி இருந்தா கூட என்னுடையதான புத்தியில இருக்கக்கூடியதான காலுஷ்யங்கள் எல்லாம் பார்க்காத என்னிடத்துல பெரிய ஆதரம். எப்படின்னா, மொய்த்தவன் வினையில் நின்று மூணெழுத்துடைய பெயரால் கச்சிர பந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டான், இத்தனையும் அடையானானார்க்கு இறங்கணம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியில் பிணங்குமாறேன்னு ஆழ்வார் திருமாலையில கேட்டாரு. அது போல அந்த சத்ரபந்து உத்தாந்தத்துல அவனுக்கு பாவசுத்தியோடய அவன் புள்ளியோட பெயர் கூப்பிட்டான், அவன் பாவசுத்தியோட கூப்பிடல, அவனுக்கு யமபயத்தினால கூப்பிட்டான். அப்படி இருந்தா கூட அவனுக்கு கூட அனுகிரகம் பண்ணா சர்வேஸ்வரன் பார்க்க தெரியுது, உபராணங்கள்லேருந்து தெரியுது. அத்த எடுத்து காமிக்கிறார் ஆழ்வார், எடுத்து காமிச்சு இத்தனையும் அடியனானாருக்கு இறங்கு நம்ம அரங்கனாய பித்தன் அப்படின்னு பெருமாளை காமிக்க, பெரிய பெருமாளை காமிச்சாரு. அது மாதிரிதான் அந்த அதை தைரியத்தை கொண்டு சுவாமிங்க சாதிக்கிறார். இந்த பாசுரத்தை திருவுள்ளத்துல நடையாடுறது சுவாமி தேசிகனுக்கு, இத்தனையும் அடியனானார்க்கு இறங்கணம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியில் பிணங்குமாறேங்கிறது அந்த திருமாலை பாசுரம் நடையாடுறது. அதனாலதான் சொல்றார், பாவ கலுஷா, எனக்கு பாவத்துல புத்தியில காலுஷ்யம்தான் இருக்கு. என்ன ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே, அதனால துவயோக்தி துவயத்தை சொன்னேன், சொல்லாம இல்ல, ஏதோ அதுல வந்து ஒரு பூர்ணமான ஒரு விசுவாசத்தோட சொன்னேனோ, உன்னிடத்துல பிரீத்தியால சொன்னேனோன்னு கேட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்லி வச்சேன், அதிர்தயமா சொன்னேன்னு. அப்படி இருந்தா கூட எனக்கு பலம் கிடைச்சது, பழத்துல ஒரு ஈசத்து கூட குறைச்சலு, என்னுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி, புத்திக்கு ஆலோசியத்துக்கு தகுந்த மாதிரி பழத்தை குறைச்சல் கொடுத்தீரானா பூர்ண பலம் கிடைச்சது எனக்கு, உங்களை திருவடிகளை அடைந்து வந்தேன், இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா, இது என்னுடைய பிரயத்தனம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு சர்வ நிச்சயமா எனக்கு ஒன்னிடத்துல பாப சுத்தியோ ஒன்னும் கிடையாது, விசுவாசமோ ஒன்னும் கிடையாது, ஆனா இது எனக்கு பலிச்சுது, இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னா மண்யே சந்தேகப்படுறேன். என்ன எப்படிப்பட்டவன் மண்யே பலம், எனக்கு பலம் எதை அண்ட கொண்ட பலத்தினாலே நான் இப்படி எனக்கு கிடைச்சு. நாகாரயதி சந்திராசா பாபு ராமஸ்ய சம்சிச்சா அப்படின்னு நான் சுமந்திரன் அயோத்தியா காண்டத்துல. இந்த சீதை சின்ன குழந்தையாச்சு, இவ காட்டுக்கு போற தண்டகாரண்யத்துக்குள்ள போறாள், பயக்கா புலி சிங்கம் முதலியதான மிருகங்கள் இருக்குமே, துஷ்ட மிருகங்கள் இருக்குமே, இத பார்த்தா சீதை பயப்படுறாளோன்னு கேட்டா, பாபு ராமச்ச சம்சிதா பெருமாளுடைய தோலை அண்ட கொண்ட படியினாலே எத்தா கண்டும் பயப்படல. அப்படி என்ன விஸ்வ சுமந்திர வாக்கியம் அயோத்தியா காண்டத்துல இருக்கு. அது மாதிரி நாம எதை கொண்டு பயந்த எனக்கு இது பலன் கழிச்சுது, இந்த பலன் கிடைச்சது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண முடியாத இந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கோ துயத்தை பூர்ணமா சொல், பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் ஒன்னும் கிடையாது. சரிதா சரணாகதியை பூர்ண விசுவாசத்தோட பண்ணியான்னு கேட்டா அதுவும் இல்ல. அப்ப சரணாகதியில கர்ண மந்திரமான துயத்தை பூர்ணமான மனசோட சொன்னேனும் அந்த ஒரு க்ஷணம்னு கேட்டா இல்ல, பாவ கலுஷம் இல்ல, பாவ சுத்தி இல்ல, பாவ காலுஷ்யம் தான் இருந்ததுட்ட. அப்படி இருந்தும் கூட அது பலிச்சதுக்கு காரணம் என்னன்னா, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்னா, மண்யே பலம், எனக்கு எது அண்ட கொண்ட பலம் தெரியுமோ, பிரபல துஷ்கிருதசாலி நோமே, பிரபல துஷ்கிருதசாலி சாமானியப்பட்டவன்லாம் கிடையாது, ரொம்ப துஷ்கர்மாக்களுக்கெல்லாம் நான் தான் பிராபல்யம், லோகத்துல பிரசித்தம். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தினரோல்ய தயாசதகத்துல அபராதங்களுக்கு நான் முடிசூட்டு இருக்கேன், அப்படிப்பட்ட துஷ்கிருதசாலியான நான் அப்படின்னு சுவாமி தன்னை காமிச்சு நைச்சானுசந்தானம் பண்ணிட்டு அளவந்தான் அப்படி பண்ணிக்கா பாபிஷ்டா ஸ்மரபரவசா வஞ்சன பரஹா அப்படின்னு தன்னை சொன்னார. அது மாதிரி சுவாமி சொல்லிட்டு இருக்க சொல்லுகிறார் என்ன, மண்யே பிரபலம் பிரபல துஷ்கிருதசாலி நோமே, பிரபல துஷ்கிருதசாலி ரொம்ப பிரசித்தம், துஷ்கர்மா பண்றதுல என்ன மிஞ்சிக்கிறது யாரும் இல்ல, அப்பேற்பட்ட எனக்கு கூட இந்த பலன் கிடைச்சிருக்கேன், இதுக்கு என்ன காரணம்னா பலம் மண்யே, இதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். தொன்மூல தேசிக கடாட்ச மாத்தியம், தொன்மூல கடாட்ச மாத்தியம், தேசிக கடாட்ச மாத்தியம், இப்படி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இங்க தொன்மூல கடாட்ச மாத்தியம் அப்படின்னா, முத முதல்ல தேவதையருடையதான கடாட்சம் என் மேல பட்டது. ஜாயமானம் ஹி புருஷம் எப்பஷே மதுசூதனா சாத்திக சதுவிஜயா சவை மோட்சார்த்த சிந்தகா அப்படின்னா பிரமாணம் சொல்றது. மாத்திர யோனியிலிருந்து வெள்ள வர காலத்துல தேவதையராக நான் பார்க்கப்பட்டிருக்கேன்னு தெரியுது, இல்லாட்டி இந்த மாதிரி நான் சதாச்சாரிய சம்பந்தம் கிடைக்குமோ, அதனால எனக்கு தொன்மூல கடாட்சம் ஆத்தியம் முதல்ல தேவதையருடைய கடாட்சம் கிடைச்சது, இல்லாட்டி தொன்மூல தேசிக கட்டாட்ச மாத்தியம் ஆச்சாரிய கட்டாட்சம் கிடைச்சது. ஏக ஏவ குரோ திருஷ்டியா துவாபியாம் வாபில் அபேதயது ந தத் திஸ்ரிபிஹி அட்டாபிஹி சஹசிரே நாபி கஷ்டசித் அப்படின்னு சுபாஷித நிவியில ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆச்சாரியன் தன்னுடைய ரெண்டு கண்ணால சிஷ்யனை பாக்குற இந்த அந்த பார்வையோடைய பலம் இருக்கு, இது யாராலும் கொடுக்க முடியாதுன்னா, நான் கஷ்டத்து நத்தத்து திஸ்ரே, நான் மூணு கண்ணு இருக்கக்கூடிய பிரம்மா ருத்ரனால அந்த அனுகிரகத்தை பண்ண முடியாது. அஷ்டாபிகி எட்டு கண்ணுடையதான பிரம்மா பண்ணிட முடியுமா? முடியாது. சஹசிரே நாப்பின கஷ்டஜித்து ஆயிரம் கண்ணுடைய இந்திரன் தான் பண்ணிட முடியுமா அந்த அனுகிரகத்தை? பண்ண முடியாது. ஏக ஏக குரு திருஷ்டியா ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு பார்வை இருக்க, அந்த கட்டாட்சம் இருக்க, அந்த கட்டாட்சம் லெவலேச கட்டாட்சம் எனக்கு என்ன பண்ணிச்சு, இப்படி அதிசயித்தமான ஒரு பலனை நான், எனக்கு பக்தி யோக கர்ம யோகம் ஞான யோகங்கள் இல்லாத போனாலும், எனக்கு விசுவாச மாநியம் இருந்தாலும், துவயத்துல ஒரு நிஷ்டை இல்லாட்டியும், துவயத்தை சொல்ற காலத்துல கூட புத்தியில ஒரு சாத்திகத்தை இல்லாத காலத்திலையும் கூட எனக்கு பலிக்க வச்சுது. இதுக்கு காரணம் என்னன்னா, தேவரியருடைய கட்டாட்சமும் தேவரருடைய கட்டாட்சத்தை மூலமாக உடைய ஆச்சாரிய கட்டாட்சமும். இந்த ஆச்சாரிய கட்டாட்சம்னு ஒண்ணு இல்லைன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஆனா இதுல சங்கல்ப சூரியோதயத்துல மத்ய கூர்ம விகங்கமாக புஷ்ணந்தி சுவாமி அபத்தியானி அப்படிங்கிறது, அதுல மூணு ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷி மத்ய கூர்ம விகங்கமாக, லோகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு. அதுல சில உயிரினங்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி பசியாற்றுறதுன்னு காமிக்கிறார் சுவாமி. ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷி, ஈக்ஷணம்னா பார்வை, தியானம்னா நினைச்சுக்கிறது, சம்ஸ்பர்ஷனம்னா தொடர்பு. இது மூணையுமே யார் பண்றாருன்னா, இது மீன் இருக்க, மீன் தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய பார்வையினாலே பசியாற்றுறது. ஆமை எங்கேயோ முட்டைக்கிட்டு எங்கேயோ சமுத்திரத்திற்கே தன்னுடைய குழந்தைகள் நினைச்சிருந்தா அதுக்கு பசியாறிடுமா, அதுக்கு ஸ்மரணத்தினால அதுக்கு பசியாற்றுறது. பறவைகள் தன்னுடைய ரெக்கைகளுக்குள்ள குஞ்சுகள் அணைச்சுக்கிறதுனால பசியாற்றுறது. இப்படி மூணு ஜந்துக்கள் பண்ணக்கூடிய காரியத்தை ஆச்சாரியன் ஒத்தனே பண்றான். தன்னுடைய சிஷ்யனை பார்க்கறதுனாலையும், தன் சிஷ்யனை நினைச்சுக்கிறதுனாலையும், தன் சிஷ்யனை தொடர்றதுனாலையும் அவனுக்கு எல்லா விதமான ஞானத்தையும் ஆச்சாரியன் அவனுக்கு புஷ்ணாதி அவனை வந்து போஷணம் பண்றான். இந்த தீட்சா பண்றச்ச ஸ்ரீபாஞ்சராத்திர தீட்சைகள்ல ஸ்பர்ஷ தீட்சைன்னு ஒண்ணு உண்டு. ஆச்சாரியன் தொடரும் சிஷ்யனை, அப்படிப்பட்ட தீட்சைகள்லாம் சாஸ்திரங்களும் காமிச்சு கொடுத்தது. அப்ப ஈக்ஷண தியான சம்ஸ்பர்ஷி மத்ய கூர்ம விகங்கமாக புஷ்ணந்தி சுவாமி அபத்தியானின்னு சங்கல்ப சோதயோதயத்துல காமிச்சார். அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆச்சாரியனுடைய இதான திருஷ்டி இருக்க, இதுக்கு சமமா யாரும் எதுவும் யாராலையும் இன்னும் பண்ண முடியாது. அதுதான் சொன்ன தொன்மூல தேசிக கடாட்ச மத்தியம், தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மத்தியம். நிபாதம்னா விழுந்ததுன்னு. என் மேல முதல்ல விழுந்தது என்னன்னா ஆச்சாரிய கடாட்சம் விழுந்தது. அதுக்கு கீழே உன்னுடையதான அனுகிரகம் நான் பிறக்கிற காலத்திலேயே விழுந்தது. உன்னுடைய அனுகிரக விசேஷம் ஆச்சாரிய கடாட்சம் பண்ணும்படியாக, ஆச்சாரியனுடைய திருஷ்டி பூசனாக ஆகும்படியாக நான என்ன பண்ணி வச்சுது அப்படின்னு காண்கிறார். தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்தியம். அதனால மன்னே பலம், எது பலம் எனக்கு அப்படின்னா, தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மாத்தியம் பலம் மன்னே. நானும் எப்படிப்பட்டவனா இருக்க, பிரபல துஷ்கிருதசாலினோமே. துஷ்கிருதங்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடிய எனக்கு, பாபங்களுக்கெல்லாம் சுவாமியா இருக்கக்கூடியதான எனக்கு தேவரையருடையதான கடாட்சமும், தேவரையருடைய கடாட்சம் அடியாக வந்ததான ஆச்சாரிய கடாட்சமும் தான் என்னுடைய பலசித்திக்கு ஹேதுவாக அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு தன்னுடையதான அபிப்பிராயத்தை எனக்கு எம்பெருமான் பண்ண அனுகிரகத்துக்கு காரணம் என்ன, அதுக்கு அடி என்ன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல ஆச்சரியமா காமிக்கிறார். தீகர்ம பக்தி ரஹித கடாட்ச சக்தியா, என்னைக்கோ இன்னைக்கு இல்லைன்னா நேற்றுக்கு இருந்திருக்கலாமேங்கிற சந்தேகம்லாம் இல்ல எனக்கு. என்னைக்குமே இது ஏற்பட்டது கிடையாது, எந்த ஜென்மத்திலும் ஏற்பட்டது கிடையாது. கதாப்ய சக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே மன்னே பலம் பிரபல துஷ்கிருத சாலினோமே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மத்தியம். உம்முடையதான ஆத்தியமான கடாட்சமும், உம்முடைய கடாட்சம் அடியாக வந்த ஆச்சாரிய கடாட்சமும் எனக்கு இப்பேற்பட்ட நன்மைகளை பண்ணி வச்சுது அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட லாபத்தை பேசி சந்தோஷப்படுற இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீ கர்ம பக்தி ரஹிதஸ்ய கதாப்ய சக்தியா ரங்கேஷ பாவ கலுஷ பிரணதி துவயோக்தே மன்னே பலம் பிரபல துஷ்கிருதசாலினோமே தொன்மூல தேசிக கடாட்ச நிபாத மத்தியம். இதோட இருக்கட்டும், நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் அனுபவிக்கும். விதாரிக்கு சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.